శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కిరటే పరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హరి. అస్సు గురుభ్యో నమః. అస్సు గురు పరంపరాయే నమః. இப்ப சூத்திரார்த்தங்கள் இந்த அதிகரணத்துல அஞ்சு சூத்திரங்கள் இருக்கு. முதல் சூத்திரம் ததுபரியதி வாதராயணா சம்பவாத் அப்படின்னு. ஏன்னா பூர்வபக்ஷி என்ன சொன்னா, தேவதைகளுக்கு சம்பவிக்காது, அதிகாரமானது சம்பவிக்காது, உபாசனத்துல அதிகாரம் சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு அவளுக்கு பல அஸ்தித்வமும் இல்லை, அதே மாதிரி சாமர்த்தியமும் இல்லை, உடம்பு இல்லை, அதனாலேயே அவளுக்கு அஸ்தித்வமும் இல்லை சாமர்த்தியமும் இல்லை அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம், பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அத அங்க வந்து ந சம்பவதி அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்றார். ஏன் அப்படி போட்டாருனாக்கா, சூத்திரத்துல சம்பவா அப்படின்னு சாட்சிக்கிறார், அவளுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு சித்தாந்த சூத்திரத்துல இருந்ததுனாக்க அதுக்கு ஏத்த மாதிரி பூர்வபக்ஷத்துல நசம்பவத்தின்னு எம்பெருமானார் சாட்சியார், சம்பவிக்காது அப்படின்னாக்க சம்பவிக்கும். ததுபரியபி அப்படின்றதுக்கு தது உபரியபி பாதராயணா சம்பவா அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கணும். தது பிரம்மோபாசனம், இந்த பெருமாளை குறித்து உபாசனம் பண்றது இருக்கு, அது உபரி உபரியப்பி உபரினா மேலன்னு அர்த்தம். மேல என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி சூத்திரத்துல சத்யபேக்ஷையாது மனுஷிய அதிகாரத்வா அப்படின்னு பேசுறாங்க. அப்ப மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாக்க மனுஷனுக்கு மேல இருக்கிறவா தேவதைகள், அந்த தேவதைகள்கிட்ட கூட உபரியப்பி தேவதைகளிடத்துல கூட உபாசனமானது சம்பவிக்கும் அப்படின்னுட்டு பாதராயணஹா பாதராயணரான யாசர் சூத்திரகாரர் திருவள்ளப்படுறார். இங்க வந்து சுவாமி என்ன பண்ணா, எம்பெருமானார் பகவான் பாஷ்யகாரஹா பகவான் சூத்திரகாரஹா பகவான் பாதராயணஹான். அதாவது சூத்திரகாரரையோ பாஷ்யகாரரையோ சொல்லணும்னாக்கா அப்ப பகவான் சொல்லி சொல்லணும், ஏன்னா அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அவளுக்கு. அந்த பிரம்ம சூத்திரங்களும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி, அந்தந்த சாஸ்திரத்தினுடைய சூத்திரகாலா இல்லைன்னாக்க நமக்கு சாஸ்திரமே சித்திக்காது. அதனால அந்த பாதராயணர் இங்க சொல்லிட்டாரு சூத்திரக்காரர், தன்னைத்தானே பகவான் சொல்லி தேராவர். அது மாதிரி சொல்லலாமா, தன்னைத்தானே சொல்லிக்கலாமா, அவன் வந்து வேதாந்தியுடைய அபிப்பிராயம் சொல்லிட்டு போலாமே, ஏன் இது மாதிரி பாதராயணர் சொல்றேன்னு சொல்ற தன் பேரை ஏன் எடுத்துக்கணும் அப்படி. இது வந்து காலக்ஷேபத்திலேயே சுவாமி கிட்ட வந்து அப்படி என் கேட்டிருக்கேன். அப்ப சுவாமி சாஸ்திரர் அது கிடையாது, அந்த தேவினி மகர்ஷி சொல்லச்சே என்ன பண்ணுவாருனாக்க பாஷ்யகார சூத்திரக்காரரே சொல்லுவாரு, அடுத்த சூத்திரத்துல வரப்போகுது மத்வாதிஷ்வசம்பவார். அடுத்த அதிகரணத்துல மத்வாதிஷ்வசம்பவார் அனதிகாரம் ஜெய்மினி பாவம் து பாதராயணோ அப்படின்னு அங்க வருது. இது தேவினி அப்படி திருவள்ள சொல்றாருன்னா பாதராயணரான நான் இவ்வாறு அபிப்பிராயப்படுகிறேன் அப்படின்னு நாமத்தை எடுத்து சொன்னாக்க அது ஸ்பஷ்டமா தெரியும். நாமத்தை எடுத்து சொன்னாக்க இது ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். அதனால சொல்றதே தவிர்த்து தற்பெருமையோ தன்னை பத்தி சொல்றதோ இல்லை. ஒரு பூர்வபக்ஷி அப்படி சொன்னாக்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பூர்வபக்ஷ நாம நிர்தேசம் இருக்கோயோ, நாம நிர்தேசம் இருக்கவே சித்தாந்தி தன்னுடைய நாம நிர்தேசத்தையும் பண்றார், அதனால தோஷம் கிடையாது. இந்த அதிகரணத்துல அப்படி இல்லதான் இல்லாட்டா கூட இந்த மீமாம்சுகால் தான் பூர்வபக்ஷிகள், அவாதான் தேவதைகளுக்கு விக்கிரகம் எல்லாம் இல்லைன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, சில விஷயங்கள் இருக்கு, தேவனி மகர்ஷிக்கு தேவதைகளுக்கு இல்லைன்றதுல அபிப்பிராயம் இல்லை, பின்னாடி வந்த வியாக்கியாக்காரால் தான் அது மாதிரி எழுதிக்கா, பின்னாடி வந்த வியாக்கியாக்காரால் தான் அது மாதிரி எழுதினாலே தவிர்த்து, அதாவது தேவனி சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணவாள்லாம் இருக்காளே அவள்லாம் தப்பா அர்த்தம் புரிஞ்சுட்டு அது மாதிரி எழுதிட்டா. உண்மையிலேயே ஜெயமணி மகர்ஷி இருக்காரு, அவருக்கு அந்த திருவுள்ளம் கிடையாது, தேவதைகளுக்கு ஒண்ணு இல்லைன்னு கிடையாது சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா அவர் பரம வேதாந்தின்னுட்டு நிறைய சூத்திரங்கள்ல இங்கேயே நம்ம தெரிவிச்சிருக்கோம், நிறைய சூத்திரங்கள்ல ஜெயமணி மகர்ஷி வேதாந்த பரமா தத்துவங்களை தவிர்க்கிறார். அப்படி சொல்ற சமயத்துல ஜெயமணி மகர்ஷி தேவதை இல்லைன்னுட்டோ, தேவதைகளுக்கு விக்கிரகம் இல்லைன்னுட்டோ, அது மாதிரி அவைகளுக்கெல்லாம் படப்பதத்தம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். வியாக்கியாக்காரதான் இது மாதிரி சொல்றா. அதனால இந்த இடத்துல வந்து தெய்வனி பேர சூத்திரக்காரர் சொல்லவே இல்லை. அடுத்த அதிகரணத்துல சொல்ல போற, மத்வரிகரணத்துல சொல்ல போற. ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, அங்க வேணா அபிப்பிராய பேதம் இருக்கலாம், உபாசனத்துல தேவதைகளுக்கு வேணா அதிகாரம் இருக்கட்டும், எங்க தானே உபாசனம் ஆறானோ அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றது தப்பு இல்லையே, அது அபிப்பிராய பேதம். அபிப்பிராய பேதம் சொல்லச்ச எந்த தோஷமும் இல்லை. அது இங்க மதபேதமே இருக்கு. மதபேதம்னா என்ன அர்த்தம், மீமாம்சர சித்தாந்தம் வேற, இந்த சித்தாந்தம் வேற. மீமாம்சர சித்தாந்தமும் இந்த சித்தாந்தமும் வேதாந்த சித்தாந்தமும் வேற வேறையா இருக்கிறதுனால இந்த இடத்துல இத மாதிரி சூத்திரக்காரர் பேரை சொல்லல, அதாவது தெய்வனியுடைய பேரை இங்க சொல்லல. அப்படி சொன்னாக்கா தெய்வனி கூட இதை ஒத்துன்றதா அருடும், அது சூத்திரக்காரருக்கே திரும்ப வெள்ள. ஏன்னா தன்னுடைய சொந்த சிஷ்யன் தனக்கு விரோதமா பேசுறா, அது பேச மாட்டாரு. அதனால வியாசர் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, பேரை போடல, தேவினி பேரை போடவே இல்லை. அதனால அது தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பூர்வீமாம்சகால் இப்படி சொன்னாக்கா, பாதராயணரான வியாசருடைய திருவுள்ளம் தேவதைகளுக்கு உண்டுன்றதுதான் அப்படின்னு சொல்லணுன்றதுக்கோசரம் பாதராயனருடைய நாமா அந்த பகவான் பாதராயனா, பகவானான பாதராயன சூத்திரகாரர் இப்படி திருவுள்ளப்படுறார். ஏன்னா அதுக்கு அதிகம் சொல்லியிருக்கோம், ஸ்லோகங்கள்ல சொல்லச்ச இந்த அர்த்தித்வம் சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு, ஒரு வித்வானா இருக்கணும், அத மாதிரி பல அபேட்சை இருக்கணும், அந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கணும். வித்வான் ஞானம், அந்த ஞானம் வந்து அதன் பிறகு அவனுக்கு இது இருக்கணும், ஏன்னா இத பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமானது அனுமதியை கொடுத்திருக்கணும். அந்த சாஸ்திரமானது இவாளுக்கு எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த எம்பெருமான் அழகா ஒரு விஷயம் சாய்க்கிறார், இப்ப விக்கிரகம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க, விக்கிரகங்கள் உண்டு. எப்படி உண்டுன்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, தயாசிரகம் தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினேம் ஜெகதா பத்மா சகாய கருணே பிரதிசஞ்சர கேளிமா சரசி அப்படின்னு தயாசிரக ஸ்லோகம். அதாவது பெருமாள் நம்மள எல்லாரும் படைச்சான், நமக்கு உடம்பு கொடுத்தான், நல்ல புத்தியை கொடுத்தான், வேதங்களை கொடுத்தான், சாஸ்திரங்களை கொடுத்தான், இது அத்தனையும் வச்சுட்டு நல்ல இதுல பிரவர்த்திங்கோ, பிரவர்த்திச்சுட்டு இதுல நீங்க பழத்தை அனுபவிங்கோ, நல்ல பழத்தை அனுபவிங்கோன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா நாம நல்லதை பண்ணாம ஆசிருஷ்டி சந்ததானாம், சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்தே தொடர்ச்சியாக சந்ததானாம் அபராதானம், நிறைய பாபங்களை பண்ணிட்டு இருக்க முடியோ, அதனால தயாதேவி என்ன பண்ணாலும் இந்த சிருஷ்டியையே முடிச்சுடணும், இந்த மாதிரி பண்ணவே தானே இதெல்லாம் பண்றா, ஜனங்கள் எல்லாம் தப்பு பண்றா. உதாரணம் சொல்லிருப்பேன், ஒரு குழந்தை என்ன பண்றது, விளையாடிட்டே இருக்கு, சாப்பிட வேணா கூப்பிட மாட்டேன்றது, வரமாட்டேன்றது, படுத்துறது, படுத்து தாயார் ரெண்டு தட்டு தட்டி படுத்துக்கோ அப்படின்னு அழுதுண்டே குழந்தை தூங்கி போயிடுறது. ஏன் அந்த மாதிரி தூங்க வச்சா அவர் தாயார்னாக்கா, அந்த குழந்தை எவ்வளவு தப்பு பண்ணின்றது, உடம்பு முடியாம உடம்பெல்லாம் மண்ணாயிடுறது, பசி இழுத்து போயிடுறது, இந்த மாதிரி பண்ணாக்கா ஜீரம் வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அந்த மாதிரிலாம் காரணத்தினால தாயார் அடிச்சு தூங்க பண்ணிடுறேன், தூங்க பண்ணி வச்சுட்டான்னாக்கா குழந்தை தூங்கி விடுறது. அதன் பிறகு என்ன பண்றா, அந்த தாயாரே ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி விடுத்துனாக்கா வயிறு ஒட்டி போய் வேத்து ஒருவருக்க பசியோட தூங்குற குழந்தைய அதை எழுப்பிச்சு அழுமைய பசியினால அப்படின்னு அழகா பாலெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு குழந்தைய எழுப்புறா, எழுப்பி அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா. அது அழகு சொன்னதிலேயே பாலை கொடுத்துட்டான்னு சந்தோஷமா சாப்பிட்டு வர்றது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அப்புறம் திருப்பி விளையாட போயிடுறது. இதுதான் சிருஷ்டியினுடைய ரகசியமே. அந்த மாதிரி எம்பெருமான் நீ பத்மா சகாய கருணைய பிரதி சஞ்சரம் கேலி மாசரசி, நீ வந்து பிரளயத்தை உண்டு பிரதி சஞ்சர கேளின்னா பிரதி சஞ்சரம்னாக்க இதுன்னு அர்த்தம், பிரளயம்னு அர்த்தம், பிரளயத்தை பண்ணிடுற. அதன் பிறகு கொஞ்ச நாள் அஜித் அதிசிஷ்டான் பிழையே ஜந்து உணவளோக்கி ஜாத்தன இல்லையா, இந்த மாதிரி உடம்பு எல்லாம் இல்லை, அச்சுக்கு அச்சேதனம் இல்லை, சேர்ந்து இல்லை, இந்திரியம் இல்லை, உடம்பு இல்லை, இதெல்லாம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா அவளுக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னாக்க, ஜாத நிர்வேதா தயாதிக்கே ஒரு இறக்கம் வந்திருப்பான். தயை கரண கலையவர யோகம் எதிர்த்து விடுறது நாதகருணை சுவாமி. திருவேங்கரமுடையானுடைய திருவேங்கரமுடையானுக்கு நாதனா இருக்கிறவா, அவனுடைய கருணை அந்த கருணாதேவியை பார்த்து சொல்ற சுவாமி, நீ திரும்ப சிருஷ்டி ஆரம்பிக்கிறையே, இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்காளே, திருப்பி உபாயத்தை நொட்டிக்கணும்னுட்டு அந்த மாதிரி பண்ணச்சு. கரண கலையவர யோகம் எல்லாம் அங்க வந்து பேதம் இல்ல, தேவன் மனுஷன் தெரியக்கு தாவரம் எல்லாத்துக்குமே, தெரியக்குன்னு மிருகங்கள் எல்லாம் பட்சிகள் எல்லாம் தேவதைகள் மனுஷியால் இந்த மிருகங்கள் பட்சிகள் இவைகள் அது மாதிரி ஸ்தாவரங்கள் எல்லாத்துக்குமே கரண கலையவர யோகம் இந்திரியங்களை கொடுக்கற உடம்ப கொடுக்கற இந்த மாதிரி கொடுக்கறதுன்றது எல்லா இதுக்கும் சிருஜ்ய வர்க்கங்களுக்கும் உண்டு. அப்படி கொடுக்கறதுனால தேவதைகளுக்கும் வந்துருச்சுன்னு ஆயிடுச்சேன். அதனால இது வந்து உபநிஷத் பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபநிஷத் பாகத்தை ஒத்துக்காம வெறும் கவந்த மீமாம்சகனா இவா இருக்கா, ராகு மீமாம்சகனா அத்வைதி இருக்கும், தலை ஒண்டி ஒத்துண்டு உடம்ப ஒத்துக்கல, மீமாம்சையை ஒத்துக்கலாம். மீமாம்சகனும் தலை உடம்ப ஒத்துண்டு தலையை ஒத்துக்கல, கபந்த மீமாம்சகனாக இருக்கான். இது ஏற்கனவே அதிகரண சாராவில் ஆரம்பத்துல வந்திருக்கு, பத்தாவது ஸ்லோகத்துல அவதாரிகையில. அதனால இங்க வந்து இத மாதிரி சரீரங்கள்லாம் கொடுத்துட்டானாலே அந்த சரீரத்தை கொண்டு இவா என்ன பண்ணுவா அப்படின்னா அத்தியனம் பண்ணலாம், ஞானம் சம்பாதிக்கலாம். அந்த ஞானத்தை சம்பாதிச்சு தனக்கு இருக்கிற உடம்ப கொண்டு இந்திரியங்களை கொண்டு உபாசனம் பண்ணலாம், பண்ணி மோட்சத்தை அடையலாம், இவாளுக்கும் அது உண்டு அப்படின்னுட்டு இந்த உபநிஷத் சொல்றது. வேதங்கள் சில இடத்துல சொல்லிடுச்சு, கர்மகாண்டத்துல உடம்பு இருக்கும்னு சில இடத்துல இப்படி எல்லாம் சொன்னதுனால அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உடம்பு இருந்துருத்துனாக்கா அவளுக்கு அர்த்தத்துவம் நிச்சயம் வந்துடும். அதே மாதிரி அர்த்தத்துவம் வந்துருத்தோம்னா சாமர்த்தியமும் அவளுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தேவதைகள் அவளுக்கு இருக்கிறது அப்படின்றதுனால தனக்கு தானே எல்லாம் பண்ணிடுவாவா, எல்லாத்தையும் பண்ணதுனால எல்லா மந்திரங்கள் என்ன, அர்த்தவாதங்கள் என்ன, நாமதேயம் என்ன, நிஷேதம் என்ன, எல்லாமே இந்த மாதிரி இந்த தேவதைகளுக்கு எல்லாம் உண்டு சொல்றது. இதனையான அபிசாசம் அந்த சம்பாவனை மாமனார் சம்பாவனை எல்லாம் பண்ணச்சே பஞ்சாயத்து சொல்லுவா கல்யாணம் காலில், ஆசாஸ்தேயும் நிஜமான ஹோசௌ ஆயுராசாஸ்தே அப்படின்ட்டு, இதனையான அபிசாசாஸ்தே சதஸ்யா தத்யாது தஸ்மி தேவாராதம் தாம் அப்படின்னு இருக்கு. இந்த அபிஷம் எடுத்துட்டு எந்த பலனை எதிர்க்கானோ அதை எதை எதிர்பார்க்கிறானோ, நம்ம ஒரு யாகம் பண்றோம் அதுல அபிஷ சமர்ப்பிக்கிறோம், அந்த அபிஷ சமர்ப்பிச்சு என்ன எதிர்பார்ப்போம், நல்ல பலன் எனக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நல்ல பலன் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தாக்கா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, பகவான் அந்த தேவத்தை நல்ல பலனை கொடுப்பான். அபிஷம் வாங்கிட்டு நல்ல பலனை சேர்க்கிறான், அது சேர்ந்ததுனால தேவதைகள்லாம் ததஸ்மை தேவா ராதன் தாம், ராதன் தாம்னாக அது அனுகிரகிக்கட்டும், அவன் வந்து சாதிக்கட்டும், நமக்கு அனுகிரகிக்கட்டும், தேவதைகள்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு வேதம் சொல்றதே பூர்வாகம். பூர்ணிமாம்சகம் முத்தின்ற பூர்வாகமே அந்த வார்த்தை இருக்கு. ராதன் தான்றது விதிப்பிரத்தியம், விதிப்பிரத்தியம் என்ன அர்த்தம், ஏவல் அவ கொடுக்கட்டும், தேவதைகள்லாம் கொடுப்பா கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு விதிக்கிறது. இது அந்த மாதிரி சொல்றதுனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால வேதத்துல நம்ம ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம் பாருங்களோ, அர்த்தவாத வாக்கியங்களோ மந்திர வாக்கியங்களோ நிஷேத வாக்கியங்களோ பிரதானமான விதி வாக்கியங்களோ அனைத்துமே இந்த மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கு, தேவதைகளுக்கு வேண்டியதெல்லாம் சொல்றது, தேவதைகள் எல்லாம் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பான்னு சொல்றது. இப்படி சொல்றதுனால நமக்கு தேவதைகள் நமக்கு தருவா, தேவதைகளுக்கு வேணும்னாக்கா அவா உபாசிச்சு பரமாத்மா கிட்ட அடைஞ்சிருவா அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால தது உபரியப்பி பாதராயனாக சம்பவார், அந்த ததுன்றதுக்கு இங்க பாஷகாரர் என்ன பண்ணிட்ட, தது பிரம்மோபாசனம் உபரியப்பி தேவாதிஸ்வபி தேவதைகள் இடத்துல கூட சம்பவாத் பாதராயனாக சம்பவாத் அர்த்தித்வம் சாமர்த்தியம் எல்லாம் சம்பவிக்கிறதுனால அவளுக்கு கூட உபாசனத்துல அதிகாரம் உண்டு அப்படின்னு திருவள்ளப்பட அர்த்தம் பண்ணார். ஆனால் வேதாந்த தீபத்துல என்ன பண்ணிட்டார், தத்துவ அப்படின்னா பிரம்மோபாசனம் வேண்டாம், அது பிரம்மோபாசனம் உண்டா இல்லையான்னு விசாரமே இருந்து பேசியாது மனுஷாதிகாரத்தும் சொல்லிடுத்து. அதனால தத்துன்றதுக்கு சமஸ்தாதமா போட்டுட்டார் காம்பவுண்ட் வேர்ட். அதனால ததுன்னா தேபியாக உபரியப்பி முன்னாடி மனுஷியாதிகாரத்துவம் மனுஷ கப்பஞ்சோ மனுஷேபியா உபரியபின்னு அர்த்தம் பண்ணிட்டேன். ததுபரியபி தேபியா உபரியபி, மனுஷியாளுக்கு மேல கூட மனுஷியாளுக்கு உபரி மேல மனுஷியாளை காட்டிலும் மேல இருக்கக்கூடிய தேவதைகள் இடத்துல கூட இந்த உபாசனமானது சம்பவிக்கும், அதிகாரம் சம்பவிக்கும்னு சாய்ச்சிட்டார். இதனால எம்பெருமானார் ரெண்டு விதமும் சாய்க்கிறார், ரெண்டு விதமும் சாய்க்கிறார். வந்து உபாசனம் உண்டு ஸ்பஷ்டமும் சொல்லலாம் கண்டோக்கி, அல்லது சேத்தியகன்றதுனால தேவதைகளை சொல்றதுங்க, மனுஷியால காட்டிலும் உபரியவி தேவதைகள், அது தேத்தியகன்றது மனுஷேபியகன்னு அர்த்தம். தத்துன்னு சொன்னா பிரம்மோபாசனம் அர்த்தம், தத்து பிரம்மோபாசனம் கண்டோக்தி. அல்லது தேத்தியகன்னு சொன்னா மனுஷேபியா உபரி, மனுஷியாளுக்கு மேல இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் தேவதைகள் தேவதைகளுக்கு கூட உபாசனம் உபாசனம்னு அர்த்தாத்து ஆதர்சிச்சுக்கணும். இப்படி ரெண்டு வகையான யோஜனைய வேதாந்த தீபத்திலையும் அது மாதிரி திரிபாஷத்திலையும் சுவாமி சாய்ச்சிருக்கார். அதனால தேவாதிகளுக்கு எல்லாம் அதிகாரம் உண்டு முதல் சூத்திரத்துல சாய்ச்சிட்டார். இப்ப ரெண்டாவது சூத்திரம் விரோத கர்மணி அநேக பிரதிபத்தேர் தர்சனாது அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரம். சரி, தேவதைகளுக்கு எல்லாம் நீ விக்கிரகம் உண்டுன்னு சொல்லிட்டேன் சித்தாந்தத்துல. அப்படி இருந்ததுன்னாக்க ஒரே காலத்துல பல எஜமானன்கள் ஒரே யாகத்தை அனுஷ்டிக்கிறோம், ஒரே காலத்துல ஒரே யாகத்தை பல எஜமானர்கள் அனுஷ்டிக்கிறார். இப்ப அக்னி யாகம் பண்ணினா அக்னிதான தேவத்தை, ஐந்தர யாகம் பண்ணாக்க இந்திரன் தேவத்தை. இப்ப இவா எல்லாம் என்ன பண்றா, ஏ இந்திரனே வா அப்படின்னு கூப்பிடுறா, ஆவாகனம் பண்றா. இந்திர ஆகச்ச ஹரிவ ஆகச்ச, ஹரிவசுன்னு ஒரு தேவத்தை, ஏ அரிதேவத்தை ஹரிவசே நீ வா அப்படின்னு கூப்பிடுறா. அக்னி அக்ன ஆவக அப்படின்றாவா, ஏ அக்னியே அக்னி தேவனையும் வரவழி அப்படின்னு கூப்பிடுறோம். இங்க எரியறது அக்னி, அந்த அக்னியை பார்த்து சொல்றது, ஏ அக்னியே அக்னி தேவனையும் வரவழைப்பாராக அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். ஆவக அப்படின்னு இங்க கூப்பிடுவா. இப்போ ஒரே யாகம் பல இடத்துல பண்ணப்படுறது, அதுல ஒரே தேவத்தை தானே, ஆக்னேய யாகம்னா அக்னிதான் தேவத்தை, ஐந்தர யாகம்னா இந்திரன் தான் தேவத்தை. அந்த இந்திரனுக்கு உடம்பு இருந்ததுனாக்க ஒரே இடத்துல எப்படி வர முடியும்? அதனால விரோத கர்மணி பவதி, கர்மா உடல் விரோதம் வந்துருமே, ஒரு இடத்துல வந்துட்டாக்க இன்னொரு இடத்துல வர முடியாது அப்படின்னு கேக்குறா பூர்வபக்ஷிகள். அதுக்கு சித்தாந்தி வந்து இந்த மாதிரி விரோதம் எல்லாம் வராது, ஏன் அப்படின்னு அநேக பிரதிபத்தேர் தரிசனா. ஏன்னா சௌபரி மகர்ஷியுடைய கதை சொல்லிருக்கோம், சௌபரி மகர்ஷியுடைய கதையினால ஒரே சமயத்துல பல சரீரங்களை அவர் எடுத்துக்கிறார், பல சரீரங்கள். அந்த பல சரீரங்கள் எடுத்துண்டாக்கா இது எந்த சரீரத்துல, அது பின்னாடி சார் மன போற நாலாவது அத்தியாயத்துல. இப்போ ஜீவன்றவன் அணுதானே, அணுவான ஜீவன் பல சரீரங்களை எடுத்துக்கிறான்னு சொன்னா எந்த சரீரத்துல ஆத்மா இருக்கு, எல்லா சரீரத்திலும் ஆத்மா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அணு ஒன்னு இத்தனை உள்ளதான் இருக்கும், சின்ன சுரூபம் ஒரு அணு. இந்த அணுவான ஜீவன் எந்த இடத்துல இருக்கான், எத்தனை சரீரங்கள், நிறைய சரீரம் எடுத்து எடுத்துட்டேன் சௌபரி. அது மாதிரி இந்திராய தேவத்தையும் எடுத்து பாண்டியே அது எப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு அழகான சமாதானம் சொல்ற நம்ம சூத்திரகாரன் சொல்லிட்டார், எம்பெருமானாரும் சொல்றாரு, பெரிய சுவாமி தேசியும் சாய்க்கிறார். ஒரு வழக்கேத்தி வைக்கிறோம், வழக்கேத்தி வச்சா ஒரு பெரிய கூடம் இருக்கு ஹால், அந்த கூடத்துல நடுவுல வழக்கேத்தி வச்சோம்னாக்க அதனுடைய கிரணங்கள்லாம் இருக்கும், அந்த கிரணங்கள் வந்து கூடம் முழுக்க பரவுறது, பரவி எல்லா இடத்துலயும் அந்த பிரகாசத்தை காமிச்சுருக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி அணுதான் ஜீவன். ஆனால் அவனுக்கு தர்மபூத ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அந்த ஞானம் என்ன பண்றது தெரியுமா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சுடுறது. அப்படி வியாபிச்சுடவே அந்த கூடம் முழுக்க பிரகாசத்தை அடைஞ்சிடுறது. அதனால இது ஒரு இடத்துல தான் இருக்குது தீபம், அந்த இடத்துல அது எப்படி வந்து கேட்க முடியாது நாமும். தர்மபூத அதே மாதிரி ஜீவன் அணுவா இருந்து ஹயத்துக்குள்ள இருந்தாலும் அவனுடைய ஞான தர்மபூத ஞானம் இருக்கு, அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அப்படி பரவி இருக்கிறதுனால இந்த அனைத்து சரீரத்திலையும் அவனுடைய தர்மபூத ஞானம் வேலை செய்யறது. பிரதீபாவேசகாதான் சொல்லுவாங்க நாலாவது அத்தியாயம் நாலாம் பாதத்துல. அதாவது ஒரு பிரதீபம், தீபம் எப்படியானா எல்லா இடத்துலயும் தெரியறதோ தெரியறதோ அதே மாதிரி இங்கேயும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு பண்றது தர்மபூத ஞானம் அப்படி இருக்காது. அதுதான் இந்த பல சரீரங்களை எடுக்க வைக்கிறது. அதனால தோஷம் இல்லை. முக்தி தசையிலையும் அப்படிதான் இவன் பல சரீரங்களும் எடுத்துக்க போறான் இவன். அதனால சௌகரிய முதலான வாழ்க்கைனா அது மாதிரி ரொம்ப சக்தி வாழ்க்கை இருக்கு. அந்த சக்தி இருக்கிறதுனால அவ உடனே உடனே அத்தனை சரீரங்களும் எடுத்துக்கிறா. ஒரு சரீரத்தை எடுத்துப்பா, எப்படி வேணாலும் எடுத்துப்பா. சாதாரண ஒரு தபஸ் பண்ற ரிஷியே அப்படி எடுத்துக்கிறாருனாக்கா ஒரு இந்திராஜி தேவதைகள்னா எவ்வளவு சக்தி இருக்கும். அநேக பிரதிபத்தி, பிரதிபத்தின்னா அடையிறது, அடையிறது பல சரீரங்களை அடையிறது, பெற பெற பெற்றுக்கிறது அர்த்தம். அத்தனை சரீரங்களை பெறுகிறது. அப்படி இருக்கிறது தரிசனம் எங்க தெரிகிறது அப்படின்னாக்கா பல இடத்துல இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இதிகாச புராணங்கள்ல அது மாதிரி உபநிஷதங்கள்ல வேதங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே கர்மாவோட விரோதன்றதே வரலை அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். மூணாவது சூத்திரம், சரி கர்மாவோட விரோதம் வரட்டா போட்டோம், சப்தே விரோதம், சப்தே இதுச்சே சப்தே விரோதம். ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, இது வேதமும் நித்தியம் சப்தமும் நித்தியம். அந்த நித்தியமான வேதத்துல ஒரு இந்திரன்க்கு உடம்பு இருக்குன்னா அந்த உடம்பு அனித்தியம் வச்சு, அனித்தியமான உடம்பு அழிஞ்சு போயிடும். இப்ப அழிஞ்சு போன உடம்பு எப்படி இதுல சேர்றது? நித்தியமான அதாவது அனித்தியமான உடம்பு உடைய இந்திரன் நித்தியமான வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா சப்தத்துல விரோதம் வந்துடுறது, வேத சப்தங்கள்ல விரோதம் வந்துடும் வைதிக சப்தத்துல. ஏன்னா நித்தியம் அனித்தியம் ரெண்டும் ஒன்னா சேரக்கூடாது, சேர்ந்துருத்தே. ஏன்னா விக்கிரகம்னா என்ன இருக்கும், அவயவத்தோட கூடினது. அவயவம்னாக்க அதாவது பல செல், செல்கள் அப்படின்னு சொல்றோம், அவையெல்லாம் அனைத்தும் சேர்ந்துதான் இந்த உடம்பாருது. பொதுவா தலை, தலையில எத்தனை அம்சங்கள் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, காது இருக்கு, மூளை இருக்கு, எத்தனையோ சொல்றோம், ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, உடம்பு இத்தனை இத்தனை அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னு அவயவங்கள் எதுக்கு இருக்கோ அதெல்லாம் அனித்தியமா இருக்கும். ஒரு கடம் சொன்னாக்க அது பல அவயவங்கள், பல மிருத்து மண், பல மண்கள் சேர்ந்து இருக்குது. அப்படி இருந்ததுன்னாக்க அந்த கடமானது அனித்தியம் தானே. லோகத்துல அவயவம் இல்லாதது அப்படின்னு சொன்னாக்க அது நிச்சயமா இருக்கும். அது எப்படி அப்படின்னாக்கா ஜீவன் ஈஸ்வரன் இவாள்லாம் அனித்தியம், அனித்தியம் இல்லை நித்தியம். ஏன்னா அவயவன்றதே வாழ்க்கை இல்லை. அதனால இந்த அவயவத்தோட கூடிய உடம்பு அந்த உடம்பானது இவாளுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த உடம்பே அனித்தியம் தானே. அந்த அனித்தியமான உடம்பு உடைய இந்திரன் வேதத்துல சொல்லப்படுறான்னு சொன்னாக்கா நித்தியமா அனித்தியம் சேர்ந்து அவ்வேதத்தையே அனித்தியமாக்கிடுமே. அந்த விரோதம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னாக்கா இதுக்குதான் பதில் சொல்ற என்ன கிடையாது, நீ சொல்றது கிடையாது, விரோதமே வராது. ஏன்னா அத பிரபவா, அதனா வேதத்துல இருந்து அர்த்தம், வேத சப்தத்துல இருந்துதான் பிரபவா உற்பத்தின்னா அதுல இருந்துதான் வர்றது, அதுல இருந்தா உண்டாகிறது. என்னன்னா வேதம் எப்படி காமிச்சு கொடுத்துருக்கோ சிருஷ்டி கிரமத்தை, அந்த கிரமத்துலதான் லோகத்துல சிருஷ்டியே நடக்கிறது. அதனால இந்திரன் ஒரு சப்தம், அந்த சப்தமானது காமிச்சு கொடுக்கறது நமக்கு லோகத்தை. இந்திரன் மொத்தம் தேவத்தை அதிபதியா இருப்பான், அவன் பிரவாகத்துல மாறிண்டே இருப்பான். இந்திரன் ஒரு பதவி, அந்த பதவிக்கு ஆள் மாறிண்டே இருப்பாளே தவிர்த்து அந்த சப்தம் மாறாது. நிறைய உதாரணம் நீ காமிச்சம் பாருங்க. அதனால இந்த மாதிரி விரோதம் வருதுன்னு சொல்ல முடியாது. அதப்பிரபவா சப்தத்தில் இருந்தான், ஏன்னா இந்திரன் அக்னி இது மாதிரி பல சப்தங்கள் இவைகள்லாம் வைதிக சப்தங்கள். அவைகள்லாம் வக்தி விசேஷத்துல ஒரு சங்கேதமா இருக்கும், அடையாளமா இருக்கும். ஒரு இது சங்கேதம்னாக்க ஒரு அடையாளம். அவைகள்லாம் வேத சொற்கள்லேருந்தே வந்தது அது. அந்த அந்த சங்கேதானே என்ன அர்த்தம், ஒரு அடையாளத்தை காமிச்சோம். இந்திரன் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி இருக்கணும், ரிஷி என்ன எப்படி இருக்கணும், ஸ்திரீ என்ன எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறது வேதம். அது சொல்லி கொடுத்ததுனாக்க அத மாதிரி வச்சுட்டு இந்த வேதம் சொல்றபடியே சக்தி எல்லாம் நடக்கிறது. சரி இப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரமாணம் சொல்லு அப்படின்னாக்க பிரத்யக்ஷ அனுமானம். பிரத்யக்ஷம்னாக்க நேருக்கு நேராகவே வேதம் அர்த்தம், நேர சொல்றது வேதம். அனுமானம்னாக்க பிரத்யேக அனுமானம் பண்ணப்படுறது, ஊகிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்மரித்து ஸ்மரித்து வேதத்தை சாட்சாத்கரிச்சு அத ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி இவாள் எழுதியிருக்கா ஸ்மிருதிகள்ல. எத்தனை ஸ்ருதிகள் நம்ம பார்க்கிறோம், அத்தனை ஸ்ருதிகள்ல அந்த ஸ்ருதி சொல்றது வேதேன ரூபே வியாக்கரோத் சதாசபி பிரஜாபதி அப்படின்னு. இந்த பிரஜாபதிங்கிறவர் என்ன பண்ணாரு தெரியுமா, வேதத்தை கொண்டே சேதனம் என்ன சத்து அசத்து, அதாவது சேதனம் அச்சேதனம் இவர்கள் ரெண்டுத்தையும் பண்ணினார், வெஷ்டி வெஷ்டியாக படைச்சார். வெஷ்டி சக்தி வெஷ்டின்னா என்ன அர்த்தம், சரீரம் இந்திரியம் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது வெஷ்டின்னு அர்த்தம், அதை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அமாரி சப்பூரி திவ்யாகரத்து பூஹு அப்படின்னு சொன்னார் சப்தம் வேதத்துல இருக்கு. அது சொல்லிட்டு உடனே சூமின் அசத்த அந்த பிரஜாபதியானவர் பூமியை படைச்சார். அதே மாதிரி சஹ புவகி திவ்யாகரது புவக அப்படின்னு சொன்னார், சொல்லிட்டு அந்தரிஷத்தை படைச்சுட்டார். இந்த மாதிரி ஆகிறது சொர்க்கத்தை படைச்சுட்டார். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் தைத்திரிய பிராமணத்துல இருக்கு. அதனால சப்தத்தை கொண்டு சிருஷ்டி, சிருஷ்டியை கொண்டு சப்தம் இல்லை, சிருஷ்டியை கொண்டு சப்தம் இல்லை, சப்தத்தை கொண்டு சிருஷ்டி, வேத சப்தத்தை கொண்டு சிருஷ்டி பண்றோம். அந்த மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டதுனால இது தோஷமே இல்லை. அதனால இந்த வேத வாக்கியமே இது மாதிரி சொல்லெடுத்து சப்தத்தை கொண்டுதான் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அது மாதிரி ஸ்மிருதியும் சொல்றது வந்து மகாபாரத சாந்தி பர்வணி மோக்ஷ தர்மத்துல அநாதி நிதனா வாக சிருஷ்டா சுயம்புவான் ஆதவ வேதமை திவ்யாம் யத சர்வா பிரசோதயா. திவ்யமான வாக்கு அதுதான், வேதமான திவ்யமான வாக்கு அது. அதுதான் என்ன தெரியுமா, பிரம்மதேவனால வெளியிடப்பட்டுதான் அது. பெருமான் உபதேசிக்கிறார், அதை வந்து இவன் வெளியிடுறான் இவன். அதுல இருந்துதான் அனாதினதனமான அனாதினதனம் அனாதியா இருக்கிறது, அழிவில்லாதது அது, ஆக்கமும் இல்லை அழிவில்லை, அதாவது அதுக்கு உற்பத்தியும் கிடையாது அழிவும் கிடையாது, அப்படிப்பட்டத பிரம்மாவானாலும் வெளியிட்டார் அப்படின்னு சொல்றது அது. ஆதோ முதல்ல வேதனை வேதத்தை வேதனை என்ன வேதனை, அந்த வேதமா வேதமயமா இருக்குது எல்லா சப்தங்களும், எல்லா வாக்குமே வேதமயம், வேதமயமான சப்தங்கள் தான் லோகத்துல இருக்கு. அதனாலதான் நமக்கு அர்த்தம் தெரியறது, லோகத்துல இருக்கிற அர்த்தங்கள் சப்தங்கள் எல்லாம் ஒண்ணுதான் வேதத்திலையும், சில இடங்கள்ல மாறும், அதெல்லாம் சந்தர்ப்பத்தை விட்டு சொல்லணும். அதனால எத சர்வா பிரசூதையா வேத சப்தங்கள்ல இருந்துதான் லோகத்துல இருக்கக்கூடிய உற்பத்திகள்லாம் உண்டாச்சு, சிருஷ்டியெல்லாம் உண்டாச்சு. சர்வேஷாம் சதுநாமானி கர்மாணி பிரதக் பிரதகு வேத சப்தேவியே வாதோ பிரதக் சம்ஸ்த நிர்மமே. வேத சப்தங்களை கொண்டே எல்லாருக்கும் நாமாவை கொடுத்தான், எல்லாருக்கும் பிரவர்த்தியை கொடுத்தான், எல்லாருக்கும் பேரை கொடுத்தான், எல்லாருக்கும் உடம்ப கொடுத்தான் பகவான். அப்படி ஒவ்வொருத்துக்கும் இந்த மாதிரி வேதத்தை கொண்டுதான் அவன் பண்ணினான் அப்படின்னா பிரத்யக்ஷமான ஸ்மிருதி சொல்றது, அது மாதிரி ஸ்மிருதியும் அந்த மாதிரி சொல்றது. ஏன்னா வேதத்தை கொண்டே பிரச்சனைன்றதுனால இது அனாதியான ஒரு சிருஷ்டி கிரமம், இது பிரவாகனிக்குன்னு சொல்றோம், அதனால எந்த தோஷமும் கிடையாது. அதனாலதான் அத்த ஏவச்ச நித்தியத்துவம் அப்படி சொன்னதுனாலதான் இந்திரன் வசிஷ்டர் பிரம்மா அப்படின்னா சொல்றோம், தேவதைகளுடைய வாக்கிய பதங்கள், தேவதைகளை சொல்லக்கூடிய பதங்கள், ரிஷிகளை சொல்லக்கூடிய பதங்கள், அதுக்கெல்லாம் ஆகாரம் என்ன உருவம் என்ன அப்படின்னுட்டு அந்தந்த சப்தங்களை கொண்டு அதை வச்சுட்டுதான் அர்த்த சிருஷ்டி இருக்குது. அதனாலதான் மந்திரகிருதோரணீதே நவரிஷித்யா மந்திரகிருத்யாலாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்னன்னாக்க வேதம் நித்தியமா இருக்குது, எப்பொழுதும் வேதம் நித்தியம். அதை வந்து சொல்றது மந்திரகிருதோரணி மந்திரத்தெல்லாம் பண்ணவா இவன் பண்ணவாடான்னு ஆவா, அவள்லாம் மந்திரத்தை பண்ணவா இல்லை, மந்திர கர்த்தாக்களை வரைக்கிறான்னாக்க அவ வேத சப்தத்துல சொல்லப்பட்டது அவைகள்லாம் அந்தந்த காலகட்டத்துல இந்த ரிஷிகள்லாம் அந்த மந்திரத்தை நமக்கு காமிச்சு கொடுப்பா, காமிச்சு கொடுக்கறதுனால இதெல்லாம் சொல்லப்படுறது, வேதத்திலிருந்தே இதெல்லாம் சொல்ல குடிக்கிறான். அதனாலேயே நித்தியத்துவம் சித்திச்சுடுத்து, எந்த காரணத்தினால யதக எந்த காரணத்தினால வேத சப்தங்களை கொண்டே இந்த சிருஷ்டி எல்லாம் படைக்கிறானோ அதனாலேயே அதையே வச்சு நித்தியத்துவம், அதனாலதான் நித்தியத்துவம் இங்க சொல்லப்பட்டதாது வேத நித்தியத்துவம் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது இப்ப கேள்வி கேட்கிறாவா, சரி இவ இந்த வேத சப்தங்கள்லாம் போயிடுறதோ இல்லையோ, அவாந்தர சரி நைமித்திக பிரளயம்லாம் இருக்கு, அந்த பிரளயம் முதலான இந்திரன் முதலானவர்கள்லாம் வேத சொற்களை கொண்டுலாம் பண்ண போறேன்னு சொல்றோம். இப்போ இந்த பிராகிருத பிரளயங்கள்லாம் இருக்கே எல்லாமே அழிஞ்சு போயிடுது கொஞ்சம். அப்ப சப்தமா அழிஞ்சிடுறதே, சப்தமா அழிஞ்சிடுதுனாக்கா எப்படி சிருஷ்டியானது உண்டாகும், சிருஷ்டியே உண்டாகாதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா சப்தமே இல்லையே, வேதமே இல்லையே அப்படின்னு கேட்டுண்டாக்கா, அதனால வேத நிச்சயத்து சொன்னா கூட உடம்பு விட்டுந்தா கூட லோக விவகாரத்துக்கு பிரவாக நாய்தான் ஒத்துக்கணும். வேதமே அனிச்சியமா போயிடுமே, அபௌருஷயமா இல்லாம பௌருஷயமா போயிடுமே அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அதுக்கு பதில் சமான நாமரூபத்வாச்ச ஆவிர்த்தாவதி அவிரோதா தரிசனா ஸ்மிருதேஸ்ச. ஆவர்த்தி சிருஷ்டியினுடைய ஆவர்த்தி, சிருஷ்டியினுடைய ஆவர்த்தி வந்தா கூட ஆவர்த்தாவதி திரும்ப திரும்ப என்ன எடுத்து அங்க தத்துவம் தாகலாது சுவாமி சாய்க்கிறார். நாபி சுத்தஸ்ததானீம் அப்படிங்கிறார் அதரை விருட்சத்துல. அந்த சமயத்துல என்ன பெருமாள் தூங்கிண்டா இருக்கான் அப்படின்ற, பெருமாள் தூங்கல, பிரம்மாவுக்கு மறந்து போகட்டும் அல்ல பிரம்மாவே இல்லாம போகட்டும் எல்லாமே போகட்டுமே, அதனால நமக்கு என்ன கெட்டுப்பு எடுத்து, எதுவும் கெட்டு போகல. ஏன்னா அது என்ன எப்படி ஆனாலும் சரி பகவான் ஒருத்தர்க்கான், அவன் என்ன பண்றான்னாக்கா சமானமான நாமம் சமானமான ரூபம், அதாவது ஒரே மாதிரி போன கல்பத்துல எப்படி ரூபம் இருந்ததோ அதே மாதிரி ரூபம், போன கல்பத்துல எப்படி நாமா இருந்ததோ அதே நாமா, சப்த நாம ரூபே நாமன்னாக்க தேவன் மனுஷன் தெரியக்கு இது மாதிரி சொல்றது. இவைகள்லாம் சிருஷ்டி திருப்பி திருப்பி திருப்பி சிருஷ்டி வந்துட்டு இருந்தா கூட சரி என்ன இருந்தாலும் சரி அந்த பகவான் இருக்கான் இல்லையோ அவன் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அவன் சிருஷ்டிக்கிறான். பகவத்யாம் சோகாமயத்தை பகவத்யாம் பிரஜா ஏகேதி அவன் வந்து சங்கல்பிக்கிறான். சோகாமயத்தை சக அகாமயத்தை அவன் சங்கல்பிச்சுட்டான். என்னென்ன பகவத்யாம் நான் பலவாறாக அகக்கிடவேன் தவர்த்தம் பிரஜாயேய பிரகிஷ்டேன்னு ஜாயேய, அதாவது பலவிதமாக நான் ஆகணும் அதுக்கோசம் சமஷ்டி சிருஷ்டியை பண்றேன் வெட்டி சிருஷ்டியை பண்ண போறேன் தவர்த்தம் பிரஜாயேய சமஷ்டி சிருஷ்டி பண்றேன். சமஷ்டி சிருஷ்டி ஆனாதான் வெட்டி சிருஷ்டி பண்ண முடியும். பின்னாடி சமஷ்டி சிருஷ்டி வெட்டி சிருஷ்டி எல்லாம் பத்தி பின்னாடி வருது ரெண்டாவது அத்தியாயத்துல, அப்ப பாக்கலாம். இப்ப அது குழப்பிக்க வேண்டாம். சொன்னா இது குழம்பினாலும் குழம்பிடும். அதனால இல்ல புரிஞ்சுக்கோ கொஞ்சம் உங்களால முடியும். பஞ்சீகரணம், பஞ்சீகரணம் அப்புறம் வருதெல்லாம் வெட்டி சக்தி, பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி இருக்கிறது சமஷ்டி சக்தி என்றும். முதல்ல பிரகிருதி மகத்து அகங்காரம், அதுக்கப்புறம் தன்மாத்திரங்கள் பூதங்கள்லாம் சுட்டிச்சுட்டார். சுட்டிச்சுட்டாக்கா அவங்கள ஒன்னா வந்து பண்ண முடியல. சுத்த தங்கம் கோலியோ 24 கேரட் அதுல ஆவரணமே பண்ண முடியாது. கொஞ்சம் செப்ப கலந்துட்டாதான் பண்ண முடியும். அதனாலதான் 50 சிலை அப்படின்றோம் பெருமாளுடைய திருமேனியை பத்தி. அப்படி பண்ணாதான் பெருமாளுடைய திருமேனி அற்புதமா அமையாது. அதனால இந்த 24 கேரட்டை எப்படி பண்ண முடியாதோ அந்த மாதிரி சுத்தமான பூதங்கள் இருக்கே அவைகளை பண்ண முடியாது. அதுல பஞ்சீகரணம் பண்ற பெருமாள் இப்படி ஒரு பூதத்தை எடுத்துக்கிறார், ஆகாசத்தை அதை பிரிக்கிறார், 50% 50% ரெண்டா பிரிக்கிறார், 50% தனியா வச்சுருவார், மீதி 50% இருக்கு பாருங்கோ அதுல நாளா பிரிச்சு ஒவ்வொரு பூதத்தையும் அது மாதிரி பிரிச்சா இப்ப நாளா நாளா பிரிச்ச முடியோ ஒவ்வொரு ஒரு பூதத்தினுடைய 4 பாகத்தை மீதி 4 பூதத்துல சேர்த்துடணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை சேர்த்தாக்கா ஒவ்வொரு பூதத்திலையும் எல்லாத்தினுடைய அம்சம் இருக்கு. ஆகாசத்துல 50% அதிகமாக ஆகாசம், மீதி 4 பாகத்துல வாயுனுடைய பாகம் 12, இன்னொரு 12 தேஜஸ், இன்னொன்னு ஜலம், இன்னொன்னு பிரதிவி. இப்படி பஞ்சீகரணம் பண்ணிட்டாக்க எல்லாம் எல்லா வஸ்துவும் சரியா பண்ண முடியும். இதுதான் பஞ்சீகரணம் பண்ணப்பட்டு செய்யப்படுற சிருஷ்டி வெட்டு சக்தின்னு பேர். அப்படி பண்ணாதான் நம்ம உடம்பெல்லாம் அனைத்து பூதங்களும் இருக்கு. 5 பூதம் நம்ம உடம்புல இருக்கு, பிரதிவி இருக்கு, ஜலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால பஞ்சீகரணம் பண்ணப்பட்டது. இது வெட்டு சக்தி. இதான் பகுஸ்யாம் பலவாறாக அகக்கடவேன் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து வெட்டி சக்தி. அந்த வெட்டி சக்தியை பண்றதுக்கோசம் பெருமான் என்ன பண்றாருனாக்க சமஷ்டி சக்தியை முதல்ல ஆரம்பிக்கிறார். அது எப்படி வேதத்துக்கு கொண்டேதான் தரிசனம். அதனால இந்த அவிரோதமே பல சிருஷ்டிகள் எடுத்தாலும் சரி, சமானமான நாமம் சமானமான ரூபம் அதை எடுத்துட்டே வரான் பகவான், அதை வச்சுட்டே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். இதுதான் தரிசனம், இதுதான் தரிசனம். தரிசனம் வேதம் சொல்றது, அத மாதிரி ஸ்மிருதியும் சொல்றது. யோ பிரம்மானம் விகதாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோஜி தத்மே. யா எவன் ஒருவன் பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவை படைத்தானோ, யார் அவனுக்கு வேதங்களை கொடுத்தானோ, யோவை வேதாம்ச பிரகினோஜி கொடுக்கிறான் சதுர்முக பிரம்மாவுக்கு சொல்றது. பிரம்மாவை முதல்ல படைச்சிட்டு வேதங்கள்லாம் அவனுக்கு கொடுக்கறான் அப்படின்னு தான் சொல்றது. வேதங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறான்னு சொல்லவே இல்லையே. அதனால பகவான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி மனுஸ்மதி ஆசை இது தந்தமோ பூதம் அப்படின்னு இருந்து இருந்துதான் லோகமே முதல்ல பழைய காலத்துல. அப்புறம் சோ வித்யாய சரீராஸ்வாதாஹேவோ சாசுவீரியம் அப்பாசஜது அப்படின்னா வரிசையா வருது. அவித்யாய சங்கல்பஞ்சர் சங்கல்பிச்சிருந்து தன்னுடைய சரீரமான இந்த பிரகிருதியிலிருந்து இந்த நிறைய எதை எதை உற்பத்தி பண்ணணுமோ அவைகள் எல்லாம் படைச்சேறிவர். ஜனத்தை படைச்சேர், அதை படைச்சேர், இதை படைச்சேர், எல்லாத்தையும் படைச்சேறுவர். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, ததண்டம் அபவத் தெய்வம் சஹசிராம்சு சமப்பிரபம். அதுல சொர்ணமயமா அற்புதமான ஒரு அண்டம் உண்டா எடுத்தான் பிரம்மாண்டம். அதுல ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமஹா என்ன அழகான ஜொலிக்கிறது பிரம்மாண்டம். அது நடுவுல அழகான பெருமாளுடைய நாபிக்கவனம், அந்த நாபிக்கவனம் அழகா மலர்றது. மலர்ந்துட்ட உடனே அது உள்ள சதுர்முக பிரம்மா அப்படியே தோன்றுகிறவர். எல்லாம் பகவானுடைய சங்கல்பம் தானே, அப்படி அழகா இருக்கும் அதெல்லாம். அதை நினைச்சு பார்த்தாலே உடனே என்ன இருக்கு. அந்த மாதிரியாக இந்த ஸ்மிருதியும் சொல்றது. இவைகள்லாம் என்னது அப்படின்னாக்கா வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரமே இருக்கு. அதனால எந்த பிரளயமா இருந்தாலும் அதுல எது அழிஞ்சாலும் பகவான் எப்பொழுதும் ஜாகரூகனா எழுந்துட்டு இருக்கான். அப்படி எழுந்துட்டு இருக்கிறதுனால அவன் நமக்கு எல்லாத்தையுமே வேதத்தை கொண்டே சிருஷ்டிக்கிறான். அதனால எந்த தோஷமும் இல்லை, எல்லாமே நமக்கு அதுவே அனுகூலமா இருக்கு அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் அது. இப்படி அஞ்சு சூத்திரங்கள், இந்த அஞ்சு சூத்திரங்களால தேவதைகளுக்கு என்ன என்ன தேவையோ, மனுஷர்களுக்கு உபாசனம் பண்றதுக்கு என்ன என்ன தேவையோ அவைகள் எல்லாம் தேவதைகளுக்கும் இருக்கு. அதனால அவளும் உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம். உபாசனத்தை அவள் அனுஷ்டிச்சான்னாக்கா அவளுக்கு மோட்ச பிராப்தியும் உண்டு அப்படின்றது இந்த அஞ்சு சூத்திரங்களால சொல்லப்பட்டது. அதையே சுவாமி எல்லா கேள்விகளையும் கேட்டுண்டு அதிகரண சாராவளியில ஆறு ஸ்லோகங்கள்னால இந்த அதிகரணத்தை தலைக்கட்டி முடிச்சது. இப்போ இத வச்சுக்கலாம். இன்னைக்கு கவிதா கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.